श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरि वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनम् हरे अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोऽञ्जलिः मर्मस्पृशः रसशिराव्यतिविध्यवृत्तैः कान्तोपभोगललितैर्लुलिताङ्गयष्टिः पुष्पावलीव रसिकभ्रमरोपभुक्ता त्वम् देवि नित्यमभिनन्दयसे मुकुन्दम् इन्द श्लोकम् तन्ने सोल्लणुम् உமா மாமி இருக்கீங்களா? அப்படியே 43 சொல்லிட்டோம், நீங்க வரல அன்னைக்கு. 44 ஆமோத அத்புதசாலி யௌவன தசா வியாகோச்சமம்லானிமத் सौन्दर्यामृतसेकशीतलमिदम् लावण्यसूत्रार्पितम् श्रीरङ्गेश्वरि कोमलाङ्गसुमनःसन्दर्भणम् देवि ते कान्तोरः प्रतियत्नमर्हति कविम् धिङ्मामकाण्डाकुलम् ना इदु सोलिट्टुदा नेनच्चिन्रुक्केन् आमोदाद्भुतशालि यौवनदशा व्याकोचम् अम्लानिमत् सौन्दर्यामृतसेकशीतलम् इदम् लावण्यसूत्रार्पितम् श्रीरङ्गेश्वरि कोमलाङ्गसुमनस्सन्दर्भणम् देवी ते कान्तोरः प्रतियत्नम् अर्हति कविम् दिक् माम् अकाण्डाकुलम् என்பதாக ஸ்லோகத்தினுடைய பதச்சேதங்கள் பதங்கள்லாம். மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஆமோதாத்புதசாலி யௌவன தசா வியாகோசமம்லானிமத் சௌந்தர்யாமிருதசேக சீதலமிதம் லாவண்ய சூத்ரார்ப்பிதம் ஸ்ரீரங்கேஸ்வரி கோமலாங்க சுமனசந்தர்பணம் தேவிதே காந்தோர பிரதியத்னமர்ஹதி கவிம் ஜிங்மாமகாண்டாகுலம். ஹே தேவி, ஹே ஸ்ரீரங்கேஸ்வரி என்பதாக ரெண்டு சம்போதனம் இருக்கு. மூணாவது லைன்ல ஸ்ரீரங்கேஸ்வரி என்றும் தேவி என்றும் ரெண்டு சம்போதனங்கள். பெரிய நாச்சியாரே என்று தேவி என்று விழித்து, அவளே ஸ்ரீரங்கேஸ்வரி என்று விழித்து, ஆமோதாத்புதசாலி யௌவனதசா வியாகோச்சம், அதாவது நாம முன்னே பார்த்தோம், நங்கை பருவத்தினுடைய ஒரு மலர்ச்சியை உடையதான ஒரு திருமேனி. அது நங்கை பருவம் என்பதானது குமரி பருவம்னு நம்ம தமிழ சொல்றோம். நங்கை பருவம்னாலும் அதுதான், குமரி பருவம்னாலும் அதுதான். ஆமோத அத்புதசாலி, அது எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம், மனசுல ஒரு சந்தோஷம், நல்ல நறுமணங்கள் வாசனைகள் முதலியவற்றை உண்டாக்கக்கூடியதானது, ஆச்சரியமாக விளங்கக்கூடிய அந்த யௌவன பருவம், குமரி பருவம் இல்ல, யௌவன பருவம் என்பதான். அந்த யௌவன பருவத்துல தாயார், ஏன்னா இதுக்கு முன் ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், குமரி பருவம் இன்னும் முடியல, அது குமரி பருவம் ஜஸ்ட் முடிஞ்சிருக்கு, யௌவன பருவமானது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதாக அதுக்கான லட்சணங்கள்லாம் சொல்லி, போகஸ்ரோதசி காந்த தேசிக கரகிராகேன காகக்ஷமஹா, அதாவது அனுபவம் என்கிற ஒரு பெரிய ஸ்ரோதஸ், அது அனுபவமாகிற ஒரு ஒரு நீரூற்று, அதில் காந்த தேசிக கரகிராகேன பெருமாளாகிற தன்னுடைய காந்தனாகிற விளைவிடாகிற தேசிகர், அந்த வழியில ஆச்சாரியர் அவர்தான் பிரசமாச்சாரியன் எல்லா விதத்திலையும், தாயாருக்கு இன்னொரு விதத்திலையும் ஆச்சாரியர், அந்த காந்த தேசிக கரகிராகேன காகக்ஷமா அத அந்த நங்கை அந்த நங்கை பருவத்தை அவரோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் என்று அந்த 43வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். அதே விஷயத்தையே வித்தியாசமாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிற ஆமோதாத்புதசாலி யௌவன தசா வியாகோச்சம். வியாகோச்சம் என்றால் அந்த பிளாசம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், அந்த ப்ளூமிங் அப்படின்னு சொல்லலாம், அதையே அந்த மலர்ச்சி என்று அர்த்தம். சந்தோஷமும் ஒரு நல்ல நறு ஒரு விதமான நறுமணமும் திருமேனியில் வீசக்கூடியதான ஒரு அற்புதமான யௌவன தசை என்று ஆமோதாத்புதசாலி யௌவன தசா வியாகோச்சம் அதனுடைய மலர்ச்சியை உடையது. அம்லானிமத்து அதுதான் அடுத்த ரொம்ப முக்கியமான விசேஷணம். எப்பவுமே டயர்ட்னஸே உடம்புல இல்லாதது, வாட்டம் இல்லாத திருமேனி அதுதான் அம்லானிமத்து என்பது. இது லௌகிகத்திலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், தாயாருக்கு விசேஷமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அம்லானிமத்து என்று. ஏன்னா லோகத்துல இருக்கிற சாதாரண ஸ்திரீகளுக்கே இந்த பருவத்துல ஒரு அம்லானிமத்து என்று எவ்வளவு ஓடினாலும் எவ்வளவு ஆடினாலும் எவ்வளவு பாடினாலும் அவளுக்கு ஒரு வாட்டம் இல்லாத ஒரு ஸ்திதியானது ஏற்படும். டயர்ட் ஆக மாட்டா, எவ்வளவு தூரம் வேணாலும் ஓட முடியும், எவ்வளவு வேணாலும் விளையாட முடியும். அப்படி அம்லானிமத்து சௌந்தர்யாமிருத சேக சீதலம். மேலும் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அழகான பெண்கள் இடத்துல சாதாரணமா லோகத்துல கூட பார்க்க முடியும். சௌந்தரிய நம்மளுடைய பழைய வயசுகள் எல்லாம் எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு தெரியும், நம்மளே இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கோம்னு. வயசான காலங்கள்ல கூட இருக்கிறவா கூட நம்ம எல்லாம் சின்ன வயசுல எப்படி இருந்தோன்றத அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான அற்புதமான ஸ்லோகம் இது. சௌந்தர்யாமிருத சேக சீதலம். சௌந்தரியம் என்கிற ஒரு அழகு என்கிற அமிர்தம் இருக்கிறதே, அது திருமேனியில மொத்த இடத்துலயும் ஒரே மாதிரியாக பரவி இருக்கக்கூடியது. சௌந்தர்யாமிருத சேகம், சேகம்னா நனைஞ்சிருக்கிறது, தோஞ்சிருக்கிறது அப்படி சொல்லலாம். சௌந்தர்யம் என்கிற அமிர்தத்தில் தோய்த்தெடுத்தார் போன்ற திருமேனி என்ற தாத்பரியம். சௌந்தர்யாமிருத சேகம் அது மட்டும் இல்லாம சீதளமாகவும் இருக்கக்கூடியது. ஆனா வாட்டமில்லாத திருமேனி, சீதளமான திருமேனி. ரொம்ப உடம்பு சூடா இருந்ததுன்னா நல்லதில்லை இல்லையா, அதனால சூடா இருக்கக்கூடாது. சௌந்தர்யாமிருத சேக சீதலம். சௌந்தர்யம் என்கிற ஒரு அமிர்தத்தினால் ஆசித்தமான நினைக்கப்பட்டது போன்று ஒரு சீதளமான திருமேனி. இதெல்லாம் என்னன்னாக்க ஒரு ஒரு உடம்பானது எப்படி இருக்கணும், தாயாருடைய திருமேனி வர்ணனை இருக்கட்டும். சாதாரணமாவே லௌகிக்க லோகத்துல கூட ஒரு ஒரு நல்ல இளம் பருவத்துல ஒரு நங்கை பருவத்துல ஒரு ஒரு உடம்பு நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். அது இல்லைன்னா உடம்பு சரியா இல்லையாமா, என்னம்மா வாடி இருக்க மாதிரி இருக்கு அப்படிலாம் கேப்பா இல்லையா. அதெல்லாம் இல்லாம பலப்படான்னு இருந்தாக்க இன்னும் எல்லாரும் சந்தோஷப்படுவான். லாவண்ய சூத்ரார்த்தம். இதுக்கு மேல இந்த சௌந்தர்யம்ன்றது ஒண்ணு, லாவண்யம்ன்றது ஒண்ணு. லாவண்யம்ன்றது சமூக சோபை அப்படின்னு சாதிக்கிற. லாவண்யம்ன்றது ஒரு தேசிய நீரூற்றுன்னு சொல்றா பாருங்க, அந்த மாதிரி திருமேனியினுடைய மொத்தத்திலையும் ஓடுற ஒரு நீரூற்றுக்கு பேரு லாவண்யம். அந்தந்த அவயவங்கள்ல இருக்கிற அழகு என்கிற ஊற்று இருக்கே அது வந்து அது சௌந்தர்யம் என்று விவாதம். தோல் கண்டார் தோலே கண்டார் அப்படின்னு இருக்கிறது பெருமாளுக்கா இருக்கட்டும் தாயாருக்கா இருக்கட்டும், இந்த சௌந்தர்யம் லாவண்யம் எல்லாம் வித்தியாசம் கிடையாது. இது தாயாருடைய திருமேனி பெருமாளுடைய திருமேனிக்கெல்லாம் கூட பொருந்தும், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. யௌவனம்னு யௌவன திசைன்னு வந்துருச்சுன்னா அது புருஷாளுக்கும் அந்த சௌந்தர்யம் லாவண்யம் எல்லாம் வழிஞ்சு ஓடுற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரியாக அம்லானிமத்தாக அந்த திவ்ய திருமேனியானது இருக்க மாதிரி லௌகிகமான திருமேனி உடல்களும் அம்லானிமத்தா இருக்கும். லௌகிகமான சரீரமே அப்படி இருக்கும்னா கேட்கவே வேண்டாம் திவ்யமான திருமேனி விஷயத்துலன்னு தாத்பரியம். சீதலம் லாவண்ய சூத்ரார்த்தம். அந்த லாவண்யம் என்கிற ஒரு சூத்திரம் இருக்கு. எப்படின்னா முத்தெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு முத்தும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அத கோர்த்துறோம். அந்த மாதிரி திருமேனியினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் அந்த லாவண்யம் என்கிற அந்த ஒரு ஊற்று இருக்கே, அந்த சமூக சோபை இருக்கே, அங்கத்துல பிரத்யேக சோபை வேற, ஆங்கிக சோபை வேற. அந்த சம்பூர்ண திவ்ய திருமேனிலையும் இருக்கிற அந்த லாவண்யம் இருக்கே அதுல அந்த அதனுடைய சூத்திரம் அதுவாகிற ஒரு ஒரு நூல் இருக்கே, அந்த நூல்ல இது கோத்த மாதிரியா இருக்கு இந்த சௌந்தர்யாமத்த சேக சீதளம் என்பது. எப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கண்கள் அழகு, காது அழகு, உதடுகள் அழகானவைகள், மிகவும் அற்புதமானவைகள், மூக்கானது அது செண்பக பூன்ற பூ போன்ற அழகு, அதெல்லாம் வேற வேற ஸ்லோகங்கள்ல லக்ஷ்மி சாஸ்திரத்துல சொல்றேன். இதே பிரகரணம் தான் அங்கேயும் போயிட்டு இருக்கு. அந்த நாசிக்கைன்றதா செண்பகப்பூன்னு செண்பகப்பூ ஒன்னு இருக்குன்னு சொல்றார். அது நாக்கு அது மூக்குன்றதா நம்மளா தெரிஞ்சுக்கிற மாதிரியான சன்னிவேசத்தெல்லாம் வெங்கடாத்திரி சுவாமி அங்க கிரியேட் பண்றார். இப்போ ரெண்டு அது அங்கேயும் ஸ்ருங்கார ஸ்தபகம் தான் போயிட்டு இருக்கு, இங்கேயும் ஸ்ருங்கார வர்ணனம் தான் போயிட்டு இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஸ்லோகங்களுக்கும் இங்க இருக்கிற ஸ்லோகங்களுக்கும் ஒரு ஒத்துமை எல்லாம் இருக்கு. அதனால இந்த பிரகரணம் ஒண்டி லக்ஷ்மி சாஸ்திரம் அங்க என்ன ஆறுதுன்னு பார்த்து அதையும் சேவிச்சிருங்கோ. ஸ்ருங்கார ஸ்தபகம் அங்கேயும் கேளுங்கோ, அது ரொம்ப அனுகுணமா இருக்கும். சௌந்தரிய அமிர்த சேக சீதளம்னு சொன்ன உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரத்யங்க சோபையை புரிஞ்சுக்கணும். பிரத்யங்க சோபைன்னா ஒவ்வொரு அவயவத்தினுடைய சோபை. திரும்ப கைகள் எப்படி இருக்கு, கையில விரல்கள் எப்படி இருக்கு அப்படின்றத, ஒவ்வொன்றும் நகங்கள் எப்படி இருக்கு. அந்த அங்க சொல்ற அந்த சந்திரனுடைய சந்திரன் தான் நகமாக ஆயிருக்கான் அப்படின்னு வர்ணிக்கிறார். அங்க தாயாருடைய நகமாக யாரா இருக்கான்னா, சந்திரன் தான் தான் தன் தாயாருடைய நகமாக மாறி இருக்கான்னு சொல்றான். அந்த மாதிரி நகம் பல பல பல பலன்னு சந்திரனை போல பிரகாசிக்கக்கூடியதாக இருக்குது. அது அது எதனால என்ன, நகத்தினுடைய சோபையை வச்சே திருமேனியினுடைய அழக சொல்லிடலாம். நகம் பல பல பலன்னு ரெட்டிஷா இருந்ததுனாக்க அது அற்புதமான கைகள்னு அர்த்தம் இல்லையா. அந்த மாதிரியாக ஒவ்வொரு ஒரு அந்த சோபையும் அது எதுல நான் கொடுத்துருக்குன்னா, லாவண்யம்ன்ற சூத்திரத்துல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா இருக்கு. எப்படி முத்துமா முத்தானது மாலையில கோத்துருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியாக இந்த சௌந்தரிய சோபை ஆங்கிக பிரத்யங்க சோபையானது மொத்தமான லாவண்யம்ன்ற இன்னொரு சோபையோட சேர்ந்திருக்கு. இப்ப சொல்லணும்னாக்க, இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு அவயவங்கள்ல ஓடுற அழகானது சேர்ந்து திவ்ய திருமேனியில ஓடுறது, அதுக்கு லாவண்யம்னு பேருன்னு சொல்லலாம். இல்ல லாவண்யம்ன்றது மொத்தமா ஓடுறது இருக்கே, அதுதான் அந்தந்த திவ்ய சின்ன சின்ன அவயவங்கள் எல்லாம் சேர்ந்து அது அதுவும் அதையும் அழகுபடுத்துறது இந்த லாவண்யம் என்கிற அதுதான் அந்த அவயவங்கள்ல போய் சேரச்சு அது சௌந்தரியமாக மாறுகின்றதோ என்று சொல்லலாம். அப்படியான இந்த திவ்ய திருமையில இருக்கிற இந்த லாவண்யத்தையும் சௌந்தரியத்தையும் தனித்தனியா புரிஞ்சுக்கணும். இததான் அங்க சொல்றார். இன்னொரு நான் அன்னைக்கே கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், ஏகைகஸ்மின் பரம் அவயவே அனந்த சௌந்தர்யமக்னம் சர்வம் திரக்ஷியே கதமிதி முதா மாமதா மந்த சக்ஷுஹூன்னு சாதிக்கிறார். ரங்கராஜஸ்தவத்துல பட்டர் சாதிக்கும் போது இதே பட்டர் தான் அங்க சாதிக்கச்சே, பெருமாளுடைய திவ்யமான அழக எப்படிதான் நான் சேவிக்க போறேன், தோல் கண்டார் தோலே கண்டார்னு கண் கண்டார் கண்ணே கண்டார்னு இருந்துட்டாக்க சம்பூர்ண திருமேனி அவயவத்தை திருமேனியும் நான் எப்படி அனுபவிப்பேன் அப்படின்னு ரொம்ப அவஸ்தப்படாத. ஹே மந்த சக்ஷுஹு, மந்த மந்தமான சக்ஷுஷே, புத்தி இல்லாத சக்ஷுஷே, நீ வந்து நான் ஒவ்வொரு அவயவத்திலையும் நான் அழகுல மூழ்கிட்டேன்னா மத்த அழகெல்லாம் எப்ப செய்வேன் நானு அப்படின்னு. மாமதா மந்த சக்ஷுஹு ஏகைகஸ்மின் பரம் அவயவே, ஒவ்வொரு அவயவத்திலும் அனந்த சௌந்தரிய மக்னம், அனந்தமான சௌந்தரியங்கள் இருக்கே அதுல நான் மக்னமாயிட்டேன்ன. சர்வம் திரக்ஷியே கதம், எல்லாவற்றையும் எப்பொழுது நான் பார்ப்பேன் என்று மாமதா மந்த சக்ஷுஹு, வருத்தப்படாதே ஹே முட்டாள் கண்ணே, துவாம் சௌபிராத்திர வியதிகரகரம் ரங்கராஜாங்கனானாம் தல் லாவண்யம் பண்ணமைத்தா விஸ்வபாரீன விருத்திஹி. இது உனக்கு தெரியாது, அங்க சோபை அப்படின்றது முது மெது மெதுவா அந்த லாவண்ய சோபை, லாவண்யம்னு சொல்லக்கூடிய அங்கியான சோபை இருக்கே, மொத்த திவ்ய திருமேனி மொத்தம் ஓடக்கூடிய ஒரு சோபை இருக்கே, அதுல கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டு உன்னை சம்பூர்ண திவ்ய திருமேனியும் தானே அனுபவிக்க வச்சுடுமே, உனக்கு தெரியாதா இந்த ரகசியம். அதனால நீ அதை பத்தி நினைச்சு கவலைப்படாத, நீ தோல் பார்த்துட்டு இருந்தாலும் கூட தோலையே சேவிச்சுட்டு இருந்தா கூட அங்க லாவண்யம்னு இன்னொன்னு ஒரு தத்துவம் இருக்கு, அந்த சௌந்தரியத்தை நீ அனுபவிச்சுட்டு இருப்ப, அததான் நீ கேட்ட ஏகைகஸ்மின் பரமானவையவே அனந்த சௌந்தரிய மக்னம்னுட்டு. அந்த லாவண்யம் பரிணமைத்தா, அந்த லாவண்யமானது உன்னை அப்படியே மாத்தி கூட்டிட்டு போய் பார் இங்க பார். எப்படியான ஒரு மனுஷன் காஞ்சிபுரத்துல பெருமாள் சிரிக்க போனான், அவன் என்ன பண்ணா, வாசல்லயே தூண் இடத்துல அந்த செங்கிலி மாதிரி கல்லுலயே செங்கிலி பண்ணிருக்கு, அதை பார்த்துட்டு நின்னுட்டான் ஒருத்தன். ரொம்ப நாளே அதையே போட்டோ எடுக்கிறான், அங்க இருக்கிற குதிரை அந்த நூத்துக்கால் மண்டபத்தை போட்டோ எடுக்கிறான், அண்ட குளத்தை போட்டோ எடுக்கிறான், இதையே போட்டோ எடுத்துட்டு இருக்கான் அவன். என்னடா அது, திருப்பி திருப்பி நாலு கால மண்டபத்தை போட்டோ எடுக்கிறான், அங்க இருக்கிற பிராமணன் எல்லாம் போட்டோ எடுக்கிறான். ஐயோ இதுக்கே இவ்வளவுதான் சந்தோஷப்படுறானே, உள்ள போய் பெருமாள் இருக்காருன்னுட்டு அங்க இருந்த கைடு என்ன பண்ணார், அவர் கூட்டிட்டு போனார் உள்ள. அந்த உள்ள கூட்டின் போனா அந்த கைடு கூட்டின்னு போன உடனே தாயார் சன்னதி என்ன, பெருமாள் சன்னதி என்ன, நடுவயில ஆண்டாள் சன்னதி என்ன, நரசிம்மர் சன்னதி என்ன, எல்லாத்தையும் சேவை பண்ண அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அது மாதிரியாக அங்க உனக்கு லாவண்யம்ன்ற ஒரு கைடு இருக்கு, அந்த லாவண்யமானது என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலயும் கூட்டின்னு போய், ஓ இது வழியா, ஓ இப்படி ஒண்ணு இருக்கா, இப்படி ஒரு பேரழகு ஒண்ணு இருக்கா அப்படின்னு, அது என்ன பண்றது, அந்த லாவண்யமானது நடுநடுவுல வர சன்னதிகள் எல்லாம் காமிச்சுன்னு போற மாதிரியா, இங்க பாரு இந்த சௌந்தரியத்தை பாரு அப்படின்னு அங்கங்க இருக்கிற பிரத்யங்க சௌந்தரியத்தை காமிச்சு மறுபடியும் போலாம்பா, அதே லாவண்யத்துக்கே போலாம்பா அப்படின்னு அந்த லாவண்யத்துக்கு வந்து மறுபடியும் அடுத்த சன்னதிக்கு போய் அடுத்த சன்னதிக்கு போய் போற மாதிரியாக ஒவ்வொரு திவ்ய திருமேனியும் நன்னா அனுபவிச்சுண்டு ஆங்கிகமான லாவண்யத்தையும் அனுபவிக்க வச்சு உன்னை தளத்தேத்தி விடும். அதனால நீ மாமதா மந்த சக்ஷுஹு, நீ வருத்தப்படாதே ஹே கண்ணேன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக தாயாருடைய திவ்ய திருமேனியில இருக்கிற சௌந்தர்யம், அதற்கப்புறம் லாவண்ய சூத்திரார்த்தித்தம், அந்த சௌந்தர்யம் எங்கடா இருக்குன்னா லாவண்யம்ன்ற திவ்ய திருமேனி முழுக்கும் ஓடக்கூடிய ஒரு இன்னொரு சூத்திரம் இருக்கே லாவண்ய சூத்திரம், அதுல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம். எதா யசா ரத் அங்க உபனிஷத் சொல்றது, யசா அராய்வ ரத்தனாபவ் சம்ஹதா எத்ர நாட்யா அப்படின்றதாக, ரத்தத்தினுடைய நாபி இருக்கு, அந்த நாபியில எல்லா ஸ்போக்ஸும், அதுல சக்கரத்துல எல்லா ஸ்போக்ஸும் போய் ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது, அதுதான் ரத நாபிகின்னு சொல்றது. ரத்தத்தினுடைய சக்கரமானது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் அது ரத நாபிகின்னு. அப்போ இந்த ஸ்போக்ஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டு அந்த ரத நாபியில போய் ஜாயின் ஆறுது. அந்த மாதிரியாக இந்த சௌந்தரிய ஆங்கிகமான சௌந்தரியங்கள்லாம் போய் லாவண்யத்துல போய் சேர்றது, அந்த லாவண்யம் மூலமா அடுத்தடுத்த அங்கத்தினுடைய சௌந்தரியத்தையும் உன்னால அனுபவிக்க முடியும். எல்லா இடமும் கடைசியில ஜாயின் ஆறுது, அது லாவண்ய சூத்திரத்துலதான் அப்படின்னு தாத்பரியம். லாவண்ய சூத்திரார்பிதம் இதம் தே கோமலாங்க சுமன சந்தர்ப்பணம், அதுக்கு மேல எதிரெதிரே இதம் தே எதிர் நம்ம எதிரியே சேவிக்கக்கூடிய தே கோமல அங்க சுமன சந்தர்ப்பணம். இப்போ அதுக்கு மேல என்ன சொல்றாரு, கோமல அங்க ரொம்ப மிருதுவான உன்னுடைய அங்கமாகிற சுமன சந்தர்ப்பணம் புஷ்பங்களுடைய சந்தர்ப்பணம் அவனா கோர்த்தல் கோர்த்தல் தொட அத என்ன சொல்றோம்னா தொடுக்கல் தொடுக்கப்பட்டதான புஷ்பங்கள் தொடையல் அப்படி சொல்லலாம், ஏன்னா புஷ்பங்களினுடைய தொடுக்கல் தொடுத்தல் அப்படி சொல்லலாம். சாதாரணமா இங்க சுவாமி வந்து சீவசங்கராச்சார சுவாமி எழுதிச்ச தொடையல்னு எழுதியிருக்கார், அதாவது உம்முடைய திவ்யமான திருமேனி தாயாரே உன்னுடைய திவ்யமான திருமேனியில மிகவும் மிருதுவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்களாகிற புஷ்பங்கள் இருக்கே அதெல்லாம் சேர்ந்து காந்தோர பிரதியத்னம் அருகதி, இதெல்லாம் என்னன்னா ஆசைப்படுறதுன்னா தன்னுடைய விலவுடான பெருமாள் இருக்காரே அவருடைய உரப்பிரதியத்னம் அருகதி, திருமார்பில போய் அணிகலனாக ஆகணும் என்று அதனுடைய ஸ்திதியை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. புஷ்பங்கள் என்னைக்குமே என்ன ஆசைப்படும், மாலை ஆகணும்னு ஆசைப்படும். மாலை என்ன ஆசைப்படும், நம்ம பெருமாளுக்கு செஸ்டில போயிட்டு நம்ம இருக்கணும்னு ஆசைப்படும். எல்லா புஷ்பங்களும் அதுதானே ஆசைப்படும், அது கிடைக்கிறது என்னன்னாலும் இருந்துட்டு போட்டோம். புஷ்பங்கள் ஆசைப்படுறது பெருமாளுக்கு தான் போய் ஒரு ஆபூஷணமா மாறணும்னு ஆசைப்படுற மாதிரியாக உன்னுடைய திவ்யமான திருமேனியில் இருக்க ஒவ்வொரு அவயவங்கள்லாம் லாவண்யம் என்கிற சூத்திரத்தில் அர்ப்பிதமாக ஆகி அவைகள்லாம் அந்த ஒவ்வொரு அங்கமும் அங்க சோபையும் இருக்க அது புஷ்பங்கள், ஒவ்வொரு புஷ்பங்கள் அதனுடைய தொடையல் தான் இந்த கம்ப்ளீட் மாலை, லாவண்ய சூத்திரார்த்திதம் என்று சொல்லக்கூடிய லாவண்யத்துல கோத்திருக்கிற சௌந்தர்யம்ன்ற ஒரு மாலை இருக்கே அது காந்தோர பிரதியத்னம் அருகதி, காந்தனாகிற ரொம்ப ஆசைப்பட்ட காதலனாகிற அவனுடைய மார்பில் அணிகலனாக ஆகும் தன்மையை அந்த திவ்யமான திருமேனியினுடைய இருக்கிற அங்க சோபையோட சேர்ந்த லாவண்யம்ன்ற சமுதாய சோபையோட சமுதாய சோபையில கோர்த்து வச்சிருக்கிற மாலை இருக்கே அது பாருங்க. இந்த ஃபீலிங் வரணும், இந்த ஃபீலிங் வரணும் ஹஸ்பண்ட் என்ற. அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம எதுக்குடா இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய அவயவ சோபை எல்லாம் சேர்ந்து ஒரு லாவண்யம் என்கிற ஒரு தொடுக்கப்பட்டதாக இருந்து, சூத்திரத்துல தொடுக்கப்பட்டதா நார்ல தோற்கப்பட்டதாக இருந்து, அது நாம வந்து நம்மளுடைய காந்தனான விலவுடான நம்முடைய காதலனுக்கு மாலை போன்ற அணிவிக்க தகுந்ததான ஸ்திதியை நம்முடைய அழகு அங்க அங்கத்தினுடைய பிரத்யங்கத்தினுடைய சோபையும் அந்த சம்பூர்ண சோபையும் சேர்ந்து ஒரு மாலையாக மாறி அது அவனுடைய ஹிருதயத்தை குளிர்விக்க போகிறது என்ற எண்ணம் வேணும். பிரதியத்னம் அருகதி அகாண்டா, அதுக்கு மேல அகாண்டாக்குலம் கவிம் மாம் திக்கு என்ன இந்த மாதிரியாக வர்ணிச்சுட்டு, ஐயோ இந்த இவ்வளவு கோமலமான அந்த திருமேனி இருக்கே, இது அந்த பெருமாளுடைய அந்த மார்பு என்கிற அதுக்கு, அது வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த ஒண்ணு, அதோட போய் இதை நான் சேர்க்கிறனே, அது அதுக்கு இது தகுமா, இதுக்கு அது பொருத்தமா இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்க அது சொல்றான், ஒரு கவி சொல்றான். நம்ம சாதாரணமா லோகத்துல நம்ம பாக்குறோம் என்ன, மிருதுவான வஸ்துவை தான் சேர்ந்தா நன்னா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வஸ்துதா அது என்ன ஆசைப்படுற, ரொம்ப அழகா சொல்லுவான் என்ன, பையனுக்கு பொண்ணு பார்க்க போவா, பொண்ணுக்கு பொண்ணு எப்படி இருக்கணும்னு இவா நிர்ணயம் பண்ணுவா, எல்லாத்தையும் பையனுக்கு பிடிச்சிருக்கா கேளு முதல்ல அப்படின்னு வேற ஆத்துக்கார் பக்கத்துல, முதல்ல பையனுக்கு பிடிச்சிருக்கா கேளு அப்படின்னு, பையனுக்கு பிடிச்சிருக்கணுமே தவிர உனக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் வேணும் அதெல்லாம் நீ எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு போனா பையனுக்கு பிடிச்சிருக்கா கேளுன்னு சொல்ற மாதிரியாக, பெருமாளுக்கு பிடிச்சிருக்கா, பெருமாளுக்கு பிடிச்சிருக்கணும் அதுதானே முக்கியம், அதே மாதிரி தாயாருக்கு பிடிச்சிருக்கணும் பெருமாள் அதுதானே முக்கியம். ஆனா இவ்வளவு மிருதுவான வஸ்துவை நான் போயிட்டு இவ்வளவு ஆண்டாளா இப்படி வளர்த்த நோக்கம் இப்படி வளர்த்த நோக்கம் அந்த பெருமாள் தான் தூக்கின் போயிட்டாருன்றார் பாருங்க பெரியாழ்வார். ஏன்னா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே பாக்கணும், இவன் தான் தனக்கு என்ன யாரு அவர் கூட்டின்னு போயிட்டாருன்னு வருத்தம் எல்லாம் கிடையாது அவருக்கு. ஆனா இவர் வந்து ரொம்ப ஆசையா வளர்த்திருக்கார், அத செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்றார். ஏன்னா மனசுல சந்தோஷமா இல்ல வருத்தமான்னு புரியாத அளவுக்கு சொல்றாரு. ஒரே ஒரு குழந்தை நான் அழகா வளர்த்தேன், கிளி மாதிரி வளர்த்தேன், அத செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு சொன்னா என்ன தாத்பரியம் அப்படின்னா, அந்த அந்த அழகான பங்கைய கண்ணன் இருக்கானே அப்படின்னாக்கா பொருத்தமான வரந்தா நல்ல நானா அமைச்சிருந்தா கூட இந்த மாதிரி அமைக்க முடியாது, அதுவா அமைஞ்சிருக்கு பாருங்கன்னு சொல்ற மாதிரி தாத்பரியம். அந்த மாதிரி இங்கேயும் இவருக்கும் அதுல சந்தோஷம்தான். ஆனா என்ன சொல்றாருன்றத பாருங்க மேல, அது அப்புறம் அதை கவனிக்கலாம். அது தவிர ஒரு விஷயம் ஞாபகம் வருது, லோகத்துல இந்த சூரியன் இருக்கே அது கடினமான கிரணங்களை உடையவன், சந்திரனுடைய கிரணங்கள் ரொம்ப சாஃப்ட், சாஃப்டான சந்திர கிரணங்களுக்கு தாமரை பூக்கலாம், ஆனா தாமரை சந்திர கிரணத்துக்கு பூக்கிறதே கிடையாது. அதுவோ சூரிய கிரணங்களோ ரொம்ப கடினமானது, கடோரமானது, ஸ்கார்ச்சிங் சன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு போயிட்டு தாமரையானது காலங்கார்த்தால எழுந்த உடனே அருணோதயம் ஆன உடனே மலர்ந்துடுறது, சூரியனுக்கு மலர்றது, சந்திரனுக்கு மலரலாம் இல்லையோ, சந்திரனுக்கும் கமலத்துக்கும் ஒத்துமை நன்னா இருக்கே. நாம எல்லாம் மனுஷ புத்தியா பார்த்தா நாம என்ன பண்ணுவோம், சந்திர கிரணத்துக்கு தாமரை மலரலாம், சூரிய கிரணத்துக்கு சந்திரகாந்த கல்லு உருகலாம் அப்படின்னு வச்சு, சந்திரகாந்த கல்னு ஒரு கல், அந்த கல் என்னடா சந்திரனுடைய கிரணத்துக்கு உருகி போயிடும், சூரியனுடைய கிரணத்துக்கு உருகாத அந்த கல்லு நல்ல கல்லு, அது நல்லா கடினமா இருக்கும், சந்திரகாந்த கல்னு பேர் அது. அவன் சொல்றான் அந்த ஒரு அழகான சூர்ணிக்க வரும் சம்பு பாரதத்துல, இந்த ராவணன் தீர்த்தாம் ஆடுறதுக்கு என்ன பண்ணிருக்கான், வேட்டையாடிட்டு வந்தான்னா டயர்டா இருப்பான், அப்ப மேல சந்திரகாந்த கல்லால பெருசா ஒரு மண்டபம் பண்ணிருக்கான், அந்த மண்டபத்துல இருந்து ஜலமெல்லாம் ஒரு பதுமையினுடைய கையில வந்து விழும், அந்த கையில ஒரு கடம் இருக்கும், அந்த கடத்துல இருந்து ஜலம் கொட்டும், அதுல கீழே நின்று தீர்த்தாம் ஆடுவான், 20 அடி மேல இருந்து கொட்டும், அது அதுல இருந்து கொட்டச்சு அங்க கீழே நின்று இருப்பான், அது என்னதுன்னா அந்த சந்திரனை பார்த்து முறைப்பான் அப்படி இல்லைன்னா, சந்திரன் வந்து உடனே கரெக்டா வீசணும் ஒழுங்கா கதிர, தன்னுடைய கதிரை வீச்சு அந்த சந்திரகாந்த கல்லுல இருந்து ஜலம் வரா மாதிரி பண்ணி, அந்த ஜலமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கடத்துல அந்த அந்த பதுமையினுடைய கையில இருக்கிற கடத்துல விழுந்து அந்த கடத்துல இருந்து அவன் தலையில விழுற மாதிரி அது பண்ணி வச்சிருப்பானோ, அதை வர்ணிக்கிறான். ஏஷ மிருகாங் கோபி மிருக யாயாத பரிசிராந்த விசிராந்தியை சசம்பிரமம் நமஜ்ஜன பரிவதே மஜ்ஜன கிரகாபிமுகே தசமுகே சாத கும்பஸ்தம்பாக்ர பிரத்யக்ர பிரத்யுக்த ஸ்பட்டிக சிலாசால வஞ்சிகா புஞ்சகர தல கலித நிஜோபலமயா விச்சின்ன தாராம் ஆபாதயந்தஸ்ய பிரசாத பிசுனானாம் விம்சதி வித வீக்ஷணானாம் க்ஷண மாத்திரம் பாத்திரம் பவதி. அந்த 20 கண்ணுக்கு சந்திரன் தான் பாத்திரமாயி சந்தோஷப்படுவான். இல்லனா சந்திரன் சந்திரனுக்கு பயம், ராவணனை கண்டா பயம் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சூர்ணிகை எழுதுறான். இந்த பெரிய சூர்ணிகை எழுதி ஏஷ மிருகாங் கோபி, அது நான் நடுநடுவுல மறந்துட்டேன். அந்த காலத்துலாம் அதை கேட்டா கிடுகிடுன்னு சொல்லுவேன். அதை அந்த தைரியத்துலதான் ஆரம்பிச்சேன், அது எனக்கு சரியா வரல இன்னைக்கு. ஏன்னா மறுபடியும் சொல்லி பாக்குறேன். ஏஷ மிருகாங் கோபி மிருக யாயாத பரிசிராந்தி விசிராந்தி சுசம்பிரமம் நமஜ்ஜன பரிவதே மஜ்ஜன கிரகாபிமுகே தசமுகே சாத கும்பஸ்தம்பாக்ர பிரத்யக்ர பிரத்யுக்த ஸ்பட்டிக சிலாசால பஞ்சிகா புஞ்சகர தல கலித நிஜோபலமயா விச்சின்ன தாராம் அம்புதாராம் நிஜகராபிமர்ஷாத ஆபாதயம் தஸ்ய பிரசாத பிசுனானாம் விம்சதி வித வீக்ஷணானாம் க்ஷண மாத்திரம் பாத்திரம் பவதி. தான் அந்த சூர்ணிக்கு கரெக்டா வந்தது. அதாவது அந்த அந்த மாதிரியான அந்த சந்திரகாந்த கல் என்ற கல், அது சந்திரனுடைய சூரியனுடைய கிரணத்துக்கு உருகலாம், ஆனா அது சூரியனுடைய கிரணத்துக்கு உருகாது, சந்திரனுடைய கிரணத்துக்கு தான் உருகும். இப்படி லோகத்துல யார் எதுக்கு பிடிச்சிருக்குன்றதுல நீ ஒன்னும் நிர்ணயம் பண்ண முடியாது. அது அதுக்கு அவன் சொல்றான், என்ன அழகா சொல்றான் உத்தராம சரித்திரத்துல இதே உதாரணத்தை கொடுத்து, வியதிஷஜதி பதார்த்தான் அந்தர கோபி ஹேது நகலு பகிருபாதீன் பிரீதயஸ்தம் ஸ்ரயம் தே. அதாவது பதார்த்தங்களை வித்தியாசப்படுத்துறது, இது இதுக்குதான் பொருத்தமானது, இது இதுக்குதான் பொருத்தமானதுன்னு பதார்த்தான் வெத்திஷதி ஆந்தர கோபி ஹேது, அதுல சம்திங் இன்டர்னல் ரீசன் இருக்கு. நம்ம எக்ஸ்டர்னலா பார்த்துட்டு இந்த வஸ்துக்கும் இந்த வஸ்துவும் பொருத்தமா இருக்குன்னு நம்ம மேட்சிங் எல்லாம் பண்றோம் இல்லையா. சாதாரண மனுஷால் மேட்சிங் பண்றதா இருக்கட்டும், பிளவுஸ் மேட்சிங் பண்றதா இருக்கட்டும், ஏதோ நம்ம பாக்குறோம் எக்ஸ்டர்னலா எதையோ பார்த்து பண்றோம். ஆனா இந்த மனுஷால் மேட்சிங் எல்லாம் பண்ணச்சையோ, தேவதைகள் தனக்கு ஏத்த உசந்த வஸ்துவை செலக்ட் பண்ற விஷயத்திலயோ அவளுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்ற. என்ன அங்க இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கா, பஷ்யதாம் சர்வதேவானாம் எயவ் வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று லக்ஷ்மி அந்த சமக்ஷீராப்திலிருந்து உத்பவமான உடனே எல்லா தேவதைகளையும் பாக்குறா, எல்லா தேவதைகளையும் அவளும் பாக்குறா. பார்த்துட்டு இந்த நம்மள ரட்சிக்கிறதுக்கு தகுந்தவர் யாருன்னு பார்த்தாக்க அவள் மனசால அன்னைக்கு தீர்மானம் பண்றா, பஷ்யதாம் சர்வதேவானாம் எயோ தானே போய் எயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல போய் கரெக்டா உட்காந்துக்கிறா, இதுதான் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய இடம்னு. எல்லா தேவதைகளும் தனக்கு வந்துருவோ தனக்கு வந்துருவோன்னு பார்த்துட்டு இருக்கச்ச கூட பஷ்யதாம் சர்வதேவானாம்னு அங்கே விஷ்ணு புராணம் சொல்றது. அந்த மாதிரியாக வெதிஷதி பதார்த்தான் அந்தர கோபி ஹேது, அதனால சம்திங் இன்டர்னல் ரீசன் இஸ் தேர், எக்ஸ்டர்னல் ரீசனை வச்சு முடிவு பண்ண முடியாதுன்றான். அதுக்குதான் உதாரணம் சொல்றான், நகல் பகிருபாதின் பிரீத்தய சம்சயந்தே, எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் வில் நாட் டிசைட் விச் ஹேஸ் டு ஜாயின் ஹூம் அப்படின்ற விஷயத்துல, ஹூ ஹேஸ் டு ஜாயின் ஹூம் அப்படின்ற விஷயத்துல எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் வச்சு நீங்க பல பல பல பலான் இருக்கா. அவள் அங்க ஒரு பொண்ணு பல பல பலான் ரொம்ப அழகா இருக்கா, ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கும். என்ன அவளை கேளுங்கோ, உங்களுக்கு எப்படி பொருத்தமா இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றது, அவளை கேளுங்க. பொண்ணு வேண்டாம்னுட்டா, கருப்பா ஒருத்தர் இருந்தாருங்க, கரு கண்ணங்கரையல்னு இருக்கார், ரொம்ப அவரும் நல்ல ஆஜானு பகவான்னா இருக்கார், அவரை போய் செலக்ட் பண்ணிவிட்டா. அது மாதிரி பெருமாள் சியாமல நீலமேக சியாமலனா இருக்கிற பெருமாளை இந்த தக தக தகன் தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய லக்ஷ்மி செலக்ட் பண்ண. அந்த மாதிரியாக இங்கேயும் கோமலமான வஸ்துவாச்சே, இத போய் நான் இதுக்கு மேல அந்த பெருமாள் கடினமான வஸ்துவோட சேர்க்கிறதான் இவர் வருத்தப்படுறார். ஆனா அவளுக்கு அதுதானே ஆசை. அதுக்கு உதாரணம் அங்க சொல்றான் பாருங்க அந்த கவி, வெத்தி சஜதி பதார்த்தான் அந்தர கோபி ஹேது நகலு பகிருபாதீன் பிரீத்தய சம்சிரயந்தே விகசதி பதங்கஸ்தியோத்கமே புண்டரீகம், பதங்கஸ்திய உத்கமே புண்டரீகம் விகசதி, சூரியன் வெளியில வரச்ச சூரியன் விகசிக்கச்ச சூரியன் வெளியில வரச்ச பத்மம் விகசிக்கிறது, கமலம் விகசிக்கிறது, லோட்டஸ் பூக்கிறது ரொம்ப நல்லா மலர்றது. ஆனா திரவதிச்ச ஹிமரஷ்மா உத்கதே சந்திரகாந்தஹாம், ஹிமரஷ்மா ஹிமரஷ்மின்னு சொன்னா சந்திரன், அது பனி போன்ற ரஷ்மியை உடையவன், சில்லுன்ற ரஷ்மி. அதுக்கு வந்து போய் மலரலாம், அதுக்கு போய் தண்ணி உருகுமாண்ணா? உருகாது. சூடா இருக்கிற வஸ்து தானே உருகும். நல்லா கொஞ்சம் நெருப்பை மூட்டி வெண்ணெய வச்சா வெண்ணெய் உருகிறது, சில்லுன்னு எதனா வச்சா வெண்ணெய் உருகுமா? உருகாது. நம்ம அது மாதிரிதான் லோகத்துல உதாரணங்களை பார்த்திருக்கோம். ஆனா இந்த சந்திரகாந்தக்கள் என்னடா பண்றதுன்னா விபரீதமா இருக்கு. சூரிய கிரணங்களுக்கு உருகிறது இல்ல, ஆனால் சந்திர கிரணத்தை பார்த்து உருகிறது. அதனாலதானே நான் அந்த ஏசமிருகாங்க கோபி சூர்ணிக்க சொன்னேன், அந்த சந்திரகாந்த கல்ல போய் பார்க்கணும், பெரிய பெரிய பெரிய பெரிய பாறையா அங்க நிறுத்தி வச்சிருக்கான், மேல கீழே பெரிய மண்டபம் அமைச்சு வச்சிருக்கான். அந்த அதுல இருந்து போய் ஜலமெல்லாம் கொட்ட அதுல போய் தீர்த்தம் வாடுறான் அவன், தன்னுடைய மிருகையாயாத பரிசுராந்த விசிராந்தியின்றான், அந்த ஆயாசம் எல்லாம் போறதுக்காக. அப்படியாக சந்திரகாந்த கல்லு உருகிறது சந்திர கிரண சந்திரனுடைய கிரணத்துக்கு. அதனால இன்டர்னல் ரீசன்ஸ், எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வில் நாட் அட்ராக்ட் எனி திங் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒன்னு அட்ராக்ட் பண்றது இல்ல. ஆனா நம்ம பார்த்துன்ற ஸ்பெக்டேட்டர்ஸுக்கு என்ன தோணும்னா, ரத்னம் சமாகச்சத்து காஞ்சனேனான், அது அது அஜனுடைய, அஜன் வந்து சுயம்பரத்துக்கு வரான், கொஞ்சம் லேட்டா வரான், லேட்டா வந்து அங்க கடைசியில உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்துமதியோட சுயம்பரம் நடக்கிறது, தசரதனுக்கு, தசரதனோட அம்மா இந்துமதின்றவ, அந்த இந்துமதிக்கு கல்யாணம் ஆகுது. அவன் சுயம்பரத்துக்கு அவ வந்து ஒவ்வொருத்தனையா எல்லா ராஜாவையும் வேண்டான்னிட்டா. ஏண்டா வேண்டான்றா, வேண்டான்னா அவளுடைய விருப்பம். இவ்வளவு அழகான ராஜாவை பார்த்தா இங்க மாலையை போற்றுவள் போல இருந்தது எல்லாருக்கும். ஒவ்வொரு ராஜாவுடையும் நிக்கச்ச மாலையை போற்றுவளோ அப்படி வர்ணனை வருது. சுனந்தை வர்ணிக்கிறா, அவளுடைய ஃப்ரெண்ட் சுனந்தான்றவ வர்ணிக்கிறா, வர்ணிக்கிச்ச ஒவ்வொரு ராஜாவையும் வர்ணிக்கிறத பார்த்தாக்கா அங்க மாலை போட்டுருவளோன்னு இருக்கு. ஆனா அவ போல அந்நவசூர் பவித்ரீன்றான். மகீதரம் மார்க்கவசாதுபேதம் ஸ்ரோதோவகா சாகரகாமினியோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்ன நடுவுல மலையெல்லாம் வந்துன்னா மலைச்சு நிக்காது ஆறு, அது சமுத்திரராஜனோடதான் போய் சேரும்ன்ற மாதிரியாக இவன் வந்து இவள் வந்து கடைசியில வந்திருக்கிற அஜனதான் அவள் போய் அடைய போறான். அதனால அந்நவசூர் பவித்ரி அப்படின்றான். வேற யாருக்கோ அவள் மனைவியாக போக வேண்டியவள் அவனை கடந்து சென்றாள் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கடந்து கடந்து போய் கடைசியில அஜனுக்கு மாலை போடுறான். அப்ப சொல்றா ஜனங்கள்லாம், ஆஹா ரத்னம் சமாகச்சது காஞ்சனீன, ரத்னம் காஞ்சனத்தோட சேர்ந்திருக்கு. ரத்னத்தை வந்து நான் வாங்கிட்டு அத தங்கத்துல பதிக்காத என்ன செப்பிலியா பதிப்பா? அதனால நல்ல ரத்னமானது தங்கத்தோட தான் போய் சேர்ந்திருக்கு. ரகுவம்சத்து ராஜா, ரகுவம்சத்து ராஜாவை போய் கரெக்டா பிடிச்சா பாத்தியா, பிடிச்சாலும் பிளியங்கொம்பா பிடிச்சா அப்படின்னு சொல்ற மாதிரியா, ரத்னமானது காஞ்சனத்தோட சேரட்டும்னு ஜனங்கள்லாம் சொன்னாலாம். அப்படி பொருத்தம் சில சமயத்துல நன்னாவே அமையும், ஆனா சில சமயத்துல இன்டர்னல் ரீசன்ஸ் வேற ஏதோ இருக்கும். அது திரௌபதி கருப்பா தான் இருப்பா, திரௌபதியை ஆசைப்பட்டு எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலையா, அந்த மாதிரியாக கிருஷ்ணர் கருப்பா தான் இருப்பார். ருக்மிணி செக்கச்சவே தான் இருப்போம், என்ன கடைசியில ருக்மிணி ஆசைப்பட்டு கண்ணனானே கல்யாணம் பண்ணிண்டாள். அதனால இன்டர்னல் ரீசன்ஸ் ஆர் சம்திங், ரீசன்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்லோகத்துல. அந்த மாதிரி இவர் நல்ல கோமலமான திவ்யமான சரீரம்னு திரு வர்ணிச்சுட்டு அது தீமா அகாண்டாக்குலம், என்னதான் நான் தான் என்னதான் நொந்துக்கணும், என்ன பண்றது, இவ்வளவு அற்புதமான கோமலமான சரீரம் கடினமான வஸ்துவோட போய் சேரப்போறதேன்ற உமக்கு எதுக்கு சுவாமின் வருத்தம் அதை பத்தி? அது தாயார் தானே திங்க் பண்ணணும், தாயாருக்கு என்ன வேணும்ன்றத அப்படின்னு அவருக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி அந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. திங்மாம் அகாண்டாகுலம், நான் இதுக்கு மேல எனக்கு வர்ணிக்க முடியல, நானே என்ன நிந்திச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு நான் திகைச்சு நிக்கிறேன், வழியை மீறி திகைச்சு நிக்கிறேன்னு சொல்றார். அகாண்டாகுலம் கவிம் மாம் திக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, திவ்யமான அந்த திருமேனி லாவண்ய சூத்திரார்ப்பித்தமான சௌந்தரிய புஷ்பங்கள், சௌந்தரியம்ன்றது ஒவ்வொரு அங்கத்தினுடைய சோபைன்றது ஒரு ஒரு புஷ்பம், அதெல்லாம் சேர்ந்து மாலையினுடைய சோபை போன்றதாக மாறி இருக்கிறது தாயாருடைய அழகு. தாயாருடைய அழகுன்றது இப்போ எப்படி எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மாலையினுடைய அழகு போன்ற ஒரு மாலை. அந்த மாலைய எப்படி ஆண்டாள் சொன் மாலைகள் சொன்னேன்னு சொல்லால ஒரு மாலை பண்ணி திருப்பாவைங்கிற ஒரு மாலைய பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாளோ, தன்னையும் ஒரு மாலையாகவே நினைத்து சமர்ப்பிக்கிறாளோ, அந்த மாதிரியாக தாயார இங்க ஒரு மாலையாக்கி சமர்ப்பிச்சு பாக்கிறார். பட்டர் எப்படினா அந்த அங்க சோபைன்ற புஷ்பங்களால ஒரு மாலையாகிற ஒரு சோபையை உண்டு பண்ணி என்ன அந்த ஒரு தொடுத்தல அந்த தொடுத்த அந்த தாயாராகிற அந்த மாலையை காந்தோர பிரதியத்னம் அருகதி, தன்னுடைய காதலனான பெருமாளுடைய செஸ்ட்ல ஆபூஷணமாக இருக்கும் தன்மையை இந்த மாலையானது பெறுகிறது என்று சொல்லி தான் கவிம் திங்மாம் அகாண்டாகுலம். நான் என்ன பண்றது, இதுக்கு மேல நான் என்ன பண்ணும், இதுக்கு மேல வர்ணிக்க தெரியல எனக்குன்னு ஒரு தாத்பரியம். நான் வந்து இதுக்கு கடினமான ஒரு வஸ்துவோட சுகுமாரமான ஒரு வஸ்துவை சேர்த்துட்டு நான் எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னு நிறுத்துறதா அப்படின்னு அநேகமாக அவர் வருத்தப்படுறார். அந்த வருத்தத்துக்கு தாயார் பதில் என்னன்னா, ஆமா தனக்கு வேண்டியதை தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை பத்தி வருத்தப்படாதேன்னு தாயாருடைய பதிலாக அமையக்கூடியது இந்த ஸ்லோகம். ஆமோத அத்புதசாலி யௌவனதசாம் வியாகோச்சமம் லானிமத் சௌந்தர்யாமதே கசீதலமிதம் லாவண்ய சூத்ரார்ப்பிதம் ஸ்ரீரங்கேஸ்வரி கோமலாங்க சுமன சந்தர்ப்பணம் தேவிதே காந்தோர பிரதியத்னம் அர்ஹதி கவிம் திங்மாம காண்டாகுலம். அல்லது இப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவான், கவிம் திங்மாம காண்டாகுலம், அதாவது காந்தோர பிரத்தியத்னம் அருகத்தின்னு சொல்லி அது அதோட சேர்றதுக்கு பொருத்தமானதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேல வர்ணிக்கிறதுக்கு தகுந்தவன் இல்லை என்று தன்னையே தான் நொந்துக்கிறார் அப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாம். இப்படி இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமானது முடிய அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சாமான்யமா பார்க்கலாம். மர்மஸ்பிருஷா ரசசிராகம் வியதிவித்ய விருத்தை காந்தோபோகலலிதைர்லலிதாங்கயஷ்டி புஷ்பாவலி வரசிக பிரமரோபபுக்தாத்வம் தேவி நித்யம் அபிநந்தயசே முகுந்தம். இப்படியாக மாலையாக பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சார் தாயார. அந்த தாயார பெருமாள் எப்படி அனுபவிக்கிறார்ன்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். சாதாரணமா பார்க்கலாம், மர்மஸ்பிருஷா ரசசிருஷா ரசசிரா வியதிவித்ய, அதாவது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இன்பத்தை விளைவிக்கக்கூடியதான மர்மஸ்பிருஷஹா பாருங்க, மர்மஸ்பிருஷஹா அன மர்ம அப்படின்ற சப்தத்துக்கு என்ன என்ன மர்மம் அப்படின்னா, அந்த நம்ம நம்மளுக்கு அழகினால் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை தொடக்கூடிய ஒரு பிரமரம் இருக்கு. அந்த பிரமரத்துக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும், அது மலர்ல போய் உட்கார்றது. அந்த மலர்ல உட்கார்ந்துட்டு நல்ல மலர்ந்த மலர்ல புஷ்பத்துல போய் உட்கார்ந்துட்டு அதுக்கு எந்த இடத்துல இருந்து அந்த அமிர்தத்தை அந்த தேனை எடுக்கணும்னு தெரியும் அதுக்கு. அது என்ன பண்றது, போய் குடையிறது அந்த புஷ்பத்தை, குடைந்து வண்டுன்னும் துழாய முடியானு சாதிக்கிறார். அந்த மாதிரி குடைந்து அதுக்கு கரெக்டா எந்த இடத்துல பட்டதுன்னா அதுக்கு அந்த இடத்துல இருந்து அது தேனை அருந்த முடியும்ன்றது அது ஒண்ணுதான் தெரியும். இன்னி வரையிலும் மனுஷால எந்த எத்தனை ஃபேக்டரி வந்தாலும் தேன் எடுக்கிறதுக்கு வண்டி ஒன்னும் புரியவே போறது இல்லை, யாருக்கும் புரிய போறது இல்லை. அந்த புஷ்பத்துல தேன் எங்க இருக்குன்றத பிரமரம் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறது, தேனீக்கள் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறதே தவிர மனுஷாளுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் வந்தாலும் இந்த சாமர்த்தியம் வரல. ஏன்னா எந்த கம்பெனி எத்தனை கம்பெனி ஓபன் பண்ணாலும் தேன் எடுக்கிறதுக்கு இதுவரை யாரும் ஃபேக்டரி வச்சதா கண்டுபிடிக்கிற தேனீக்களை மட்டும்தான் யூஸ் பண்றோம் இன்னி வரையில். அது நம்ம தனியா பண்றோமே தவிர அதுக்கும் தேனியை தான் உபயோகப்படுத்துறோம். அதனால மர்மஸ்பிருஷா ரசசிதாக வியதிவித்ய, அதாவது நம்மளுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான சில மர்மஸ்தானங்கள் இருக்கு. அத யதிராஜர் என்ன பண்றார், தன்னுடைய பாஷ்ய கிரந்தத்து மூலமாக ரசதமனி வேதாய சுதியான்ற சுவாமி தேசிகன், அந்த ரசதமனி இருக்கே ரசதமனி, நம்மளுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ரசதமனின்னு சில தமனிகள் இருக்கு, நாடிகள் இருக்கு. அந்த நாடிகளை போய் ஸ்பர்ஷம் பண்ணணும் பாஷ்யக்கார சாதிக்கிற வசனங்கள். அப்படிதான் அந்த வசனங்கள்லயே அவ்வளவு கௌரவம் கம்பீரம் இருக்கு. அது போய் என்ன பண்றதுன்னா, போய் பட்டுன்னு அடிக்கிறது, அந்த நாடியை போய் தட்டுறது. அந்த நாடியை தட்டின உடனே என்ன பண்றதுன்னா, அந்த நாடி வந்து மோட்சத்தினுடைய ரசத்தை அனுபவிக்க இங்கேருந்தே ஆரம்பிச்சு விடுறது. மோட்சம் எப்படி இருக்கும்னு ஒரு ஆனந்த அனுபவம் பண்றதுக்கு அது புரிஞ்சுன்றது. அந்த ரசகமணி வேதாயன்ற வேதம்னா அத போய் தட்டுறது. அந்த மாதிரி வெதி வித்ய அதே தாத்து தான் இங்க, அத போய் டச் பண்ணணும். அத டச் பண்ணி அதே மாதிரி இந்த சாதாரண லௌகிக சந்தோஷம், திவ்யமான தாயார் பெருமாளுடைய லீலைகளுக்கு அந்த மர்மஸ்பிருஷ மர்மஸ்தானங்களை ரசசிராக அந்த அந்த சேர்க்கையினால வரப்பு வரக்கூடிய அந்த ஆனந்தத்தினுடைய தமனிகள் இருக்கு. ரசசிராகன்னு சொல்றது சிரான தமனி, அந்த நாடிகள், அந்த நாடிகளெல்லாம் போய் தட்டி விருத்தைகி உண்டாகிய காந்தோபோக லலிதைகி, காந்தனால் உபபோகம் செய்வதற்கு லலிதமால் லலிதமாக இருக்கக்கூடிய லலிதைகி லலிதாங்க யஷ்டிகி காந்தோபோக லலிதைகி விருத்தைகி, அதுக்கேற்ற மாதிரியான கேரக்டர்கள் தயாரது, அதற்கேத்த மாதிரியான சரித்திரங்கள் தயாரது, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கக்கூடியவர்கள் அர்த்தம். லலிதாங்க யஷ்டிகி அதன் மூலமாக தாயாருடைய அங்கயஷ்டி இருக்கே அது தளர்வை அடைந்திருக்கின்றன, லுலிதமான அங்கயஷ்டியை உடைய தாயார். அதாவது மர்மஸ்பர்ஷங்கள் மர்மஸ்பர்ஷங்கள் எல்லாம் பண்ணி தாயார் வந்து இப்ப அதாவது இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொன்னார், எப்பவுமே தயாராகாத அளவுக்கு இருக்கக்கூடிய இளமை இருந்தாலும் அதனால் லுலிதாங்க யஷ்டிகி அது எப்படி இருக்குன்னா புஷ்பாவலீவ ரசிக பிரமரூபயுக்தா உபபுக்தா, புஷ்பங்களினுடைய கும்பல் இருக்கே நிறைய புஷ்பங்களுடைய குச்சம் இருக்கே, அந்த குச்சத்தை ரசிகமான ரசிகனாகிற பிரமரங்கள் என்ன பண்ணும்னா அதுல போய் உட்கார்ந்து அதை தேன அருந்திடும். ஏன்னா அத போல பெருமாள் என்ன பண்ற ரசிக பிரமரமான ரசிகனான பிரமரத்தை போன்று பிரமரத்தை போன்று இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை பார்த்து அந்த கருப்பான ஒரு பிரமரத்தை பார்த்து கிருஷ்ணன்ற கோபிகைகள் என்ன கிதவ பந்தோ மாஸ்புருஷாங்கிரின் சபத்யா புச்ச விலுலித, ஏ விலுலித லுலிதான்ற சப்தத்தை அங்கேயும் யூஸ் பண்ற, புச்ச விலுலித மாலா குங்குமஸ்மஸ்ருபிர்னஹா அப்படின்ட்டு அது நீ எங்கெங்கயோ போய் அந்த பிரமரங்கள்லாம் ஒவ்வொரு புஷ்பத்துல உட்காந்து அதுகள் எங்கெங்கயோ தேனறிஞ்சிட்டு வந்திருக்கிறீர்கள், அந்த மாதிரியா கிருஷ்ணர் மாதிரியாக தான் அதுவும் காரியங்கள் பண்றது, அதனால அந்த கிருஷ்ணர் மாதிரியே இருக்கு எனக்கு தெரியுது. ஏன்னா இது வெவ்வேறு புஷ்பத்துல உட்கார்றது, அந்த கிருஷ்ணர் வெவ்வேறு ஸ்திரீகளை அனுபவிச்சுட்டு வர்றார், அதனால எங்களை தொட வேண்டாம் அப்படின்னு அந்த கோபஸ்திரீகள் பாவம் சொல்றான் அங்க பிரமர கீதத்துல. லதாங்கேஷ்டி புஷ்பாவலீவ ரசிக பிரமரோபுக்தாத்வம் தேவி நித்தியம் அபிநந்தய சே முகுந்தம், நீ எப்பொழுதும் பெருமாளை சந்தோஷப்படுத்துகிறாய். எவ்வளவு லலிதாங்க யுஷ்டிகி லலிதா லலிதாங்க யஷ்டிகி ரொம்ப கோமலமான திவ்யமான இந்த திருமேனியில ஒரு வாட்டம் ஏற்பட புஷ்பாவலி ரசிக பிரமர உபபுக்தா புஷ்பாவலியில ரசிகனாய பிரமரத்னால் உபபுக்தமான புஷ்ப குச்சம் மாதிரியாக நீ ஒரு புஷ்ப குச்சம் மாதிரிமா பெருமாள் பிரமரம் மாதிரிமா அந்த பிரமரத்தை நீ சந்தோஷப்படுத்துகிறாய். சொம் தேவி நித்தியம் அபிநந்தய சே முகுந்தம்ன்றதாக நேச்சர்ல இருக்கிற ஒரு பெனாமினைய உதாரணமாக கொடுத்து ரொம்ப அது வந்து அது என்ன பண்றது அந்த பிரமரம் என்ன பண்றது அப்படின்னா புஷ்பத்தில இருந்து தேன் எடுக்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி தாயாரிடத்துல இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்க தெரிஞ்சுட்டு இருக்காரு இந்த பிரமரம் போன்ற பெருமாள். அதே மாதிரியாக அந்த புஷ்பம் எவ்வளவு அழகா இருக்கோ அவ்வளவு அழகாக புஷ்பங்கள்லாம் அழகா, அதுதான் மின் ஸ்லோகத்துல புஷ்பமாக ஒவ்வொரு அவயவங்களையும் சொல்லி அதெல்லாம் சேர்ந்த மாலை மாறி தாயார சொல்லி அதை சமர்ப்பிச்சார். அதை சமர்ப்பிச்ச உடனே பிரமரத்துக்கு சமர்ப்பிச்சார்னு புரிஞ்சுட்டார். ஓ பிரமரத்துக்கு சமர்ப்பிச்சா என்ன ஆகும்னா அது தேனை எடுத்துட்டு தானே விடும், ஆனந்த அனுபவம் பண்ணிதானே விடும் அப்படின்றத புரிஞ்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இத நாம அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம். மர்ம இதை மேல என்ன கவனிக்கிறது தான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் மெதுவாவே எல்லா ஸ்லோகத்தையும் ஒரு ஒரு நாளாவே பண்ணிடலாம்னு தோன்றது. மர்மஸ்பிருஷோ ரசசிதாகான் புஷ்பாவலீவ ரசிக பிரமரோபுக்தா துவம் தேவி நித்யம் அபிநந்தயசே முகுந்தம். அதாவது மர்மஸ்பிருஷா ரசசிதாக வியதிவித்ய மர்மஸ்பிருக்கான அந்த தமனிகளை தட்டி எழுப்பி அதன் மூலமாக விருத்தைகி அதன் மூலமாக ஏற்பட்ட காந்தோபோக லலிதைகி பெருமாள் அனுபவிப்ப தகுந்ததான தன்னுடைய திவ்யமான அவயவங்கள் எல்லாம் வாட்டம் காண அந்த புஷ்ப ரசிக பிரமரோபுக்தா புஷ்பாவலி போன்று துவம் நித்தியம் எப்பவும் தாயார் பெருமாளை அபிநந்தயசே சந்தோஷப்படுத்துகிறாள் என்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தையே அடுத்த கொஞ்சம் விஸ்தாரமா பாக்குறோமோ, இல்ல புரிஞ்சுடுச்சுன்னா மேல போறோமோ பண்ணலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.